ராமானுஜாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜைக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திருநாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரீகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரீரேனு பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கேகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம் ந அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாதித்ராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணாரித்ராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ச சந்தத சுதாலட்சியாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமணம் பக்தியாசிரயாமோகுரும் நவ்யவாகீச யோகீந்திராயாசிய பரசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் நீலாத்துங்கஸ்தனகிரிதட்டே சுப்தமுத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா பயந்தி ஸ்வசித்தாயாம் சதி நகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நமயிலம் இளம் புய ஏவாஸ்து புயா அன்னவையர் புரிவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்படியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாசம் 30வது பாசுரம், வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனேன்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் ஒரு பலஸ்ருதி தான். பாசுரத்தில் அழகா அமிர்த மதனத்தை இங்க சொல்லப்படுறது. மகாலட்சுமி அடையறத்துக்கு பகவான் ரொம்ப சிரமப்பட்டான் அந்த விஷயமானது இந்த பாசுரத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்லப்படுறது. வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழிரார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுருவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோரி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். வித்யாதர ஸ்திரீகள் அப்படின்னு சில பேர், அந்த வித்யாதர ஸ்திரீகள் பூலோகத்துக்கு வந்து தாயாருடைய பிரசாதத்தை வாங்கிண்டு இந்திரலோகத்துக்கு போறார். எதிரில் தூர்வாசர் வந்து அவளை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அப்படியே நடுநடுங்கி போயிட்டாலாம். கையில் என்ன அப்படின்னு கேட்கிறார். மகாலட்சுமியுடைய பிரசாதம் அப்படின்றா. மகாலட்சுமியுடைய பிரசாதம்னு சொன்ன அடுத்த க்ஷணமே கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னாலாம். நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சரின்னு சொன்னார். அவன் முன்னால் அதிக நேரம் நிற்கக்கூடாது இல்லையா, தூர்வாசர் முன்னாடி நிற்கிறதுக்கு பயம். கையில் வாங்கின்றதை கண்ணில் ஒத்திண்டார். மர உரி தலையில ஜட அப்படின்றதுனால எங்க வச்சுக்கிறதுன்றதுனால தெரியல. பிரசாதத்தை ஞானக்கண்ணால பார்க்கிறார். இந்திரனுக்கு அமராவதி பட்டணத்தில் ஜென்மதின உற்சவம் நடக்கிறது. ஐராவத யானை மேல இந்திரன் பவனி வரான். அவனுக்கு ஜென்மதினமாச்சே, அவனுக்கு மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை கொடுக்கலாமேனு போறார். இந்திரான்னு கூப்பிடுறார். ஐராவத்தியினுடைய மேல உட்கார்ந்துறபடினால இந்திரனுக்கு தூர்வாசர் தெரியல, யாரோன்னு நினைக்கிறான். தூர்வாசர்னு தெரிஞ்சிருந்தா இறங்கி வந்திருப்பான். மேலிருந்து ஒரு ஈட்டிய நீட்டுறான். தூர்வாசருக்கு ரொம்ப கோபம். சாபம் கொடுக்க தோன்றது, ஆனால் கோபம் அடங்கிடுத்து. ஏன் அப்படின்னா, தூர்வாசர் சாபம் கொடுக்க போகும்போது அடங்கினதுக்கான காரணம், தூர்வாசர் சாபம் கொடுக்க போய் அதை கொடுக்காம விட்ட ஒரே இடம் இந்த இடம் தான். ஏன்னா மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை கையில வச்சுட்டு இருக்கார். பிரசாதத்தை ஈட்டில வைத்து அதை இந்திரனுடைய ஈட்டில வைக்கிறான். இந்திரன் அதை எடுக்கிறான். இந்திரன் அதை சிரஸ்ல வச்சுக்கல, கண்கள்ல ஒத்திக்கவும் இல்லை, தூக்கி போட்டான். அது மண்டபத்தில் விழாமல் யானையினுடைய தலையில விழுந்தது. தலையில விழுந்ததுனால அது உறுத்தினதுனால அந்த யானை அந்த புஷ்பத்தை எடுத்து காலால ஒரு தேய் தேய்ச்சுது. அப்போ தூர்வாசர் பார்த்து இருக்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்றதுனால தூர்வாசர் என்ன பண்ணார், சபிச்சுடுறார் அவனை. விஷ்ணு புராணத்தில் வர்றது இந்த கதை, தஸ்மாத் பிரணஷ்ட லக்ஷ்மீகம் திரைலோக்கியம் தே பவிஷ்யதி யஸ்ய சஞ்ஞாத கோபஸ்ய பயமேதி ஜனாச்சரம் தம் தொம் மாமதிகர்வேன தேவராஜாவ மன்யசே அப்படின்னு துர்வாசர் சொல்றதா விஷ்ணு புராணத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். மகா கோபம் வந்துருது துர்வாசருக்கு, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால தானே உனக்கு கர்வம், இந்த எல்லாத்தையும் நீ இழந்து போ அப்படின்னு எல்லாம் திருப்பார் கடல்ல வரணும் அப்படின்னு சாபம் விட்டு விட்டார். 33 கோடி தேவர்களும் உடனே உடுத்தின் வஸ்திரத்தோடு அப்படியே நிக்கிறாளாம். என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. சுவாமி தெரியாமல் அபுத்தி பூர்வமா நடந்துருத்து இது, அதனால தயவு செய்து எங்களை காப்பாத்துங்கன்னு தூர்வாசர்ட்ட பிரார்த்திச்சா மொத்த தேவர்களும். ஒத்துக்கவே இல்லை, சாபம் கொடுக்கதான் தெரியுமோ தவிர எனக்கு திருப்பி வாங்க தெரியாதுன்னு புறப்பட்டு போயிட்டார். பிரம்மாவுகிட்ட போறா, பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியலன்றார். பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல போறா. எம்பெருமான் சொல்றா ஸ்ரீமன் நாராயணன், மந்தானாம் மந்திரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வாச்ச வாசுகீம் மத்தியதாம் அமிர்தம் தேவாக சகாயே மை அவஸ்திதே அப்படின்னு பெருமாள் சொல்ற ஒரு உபாயம் சொல்றேன் கேளுங்கோன்னு. மந்திர பருவத்தத்தை இட்டு வாசுகிய கயிறாக போட்டு கடைந்தால் உள்ளே இருப்பதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற. உடனே பருவத்த தேவர்கள் தூக்க பார்க்கிறா, தூக்கவே முடியல. மறுபடியும் நாராயண்ட வந்து பிரார்த்திக்கிறார், எங்களால பருவத்தை தூக்கவே முடியலையே அப்படின்னு. இந்த சமயத்தில் உமக்கு எங்கேயாவது சமயோசித்தம் புத்தி வேண்டாமா, இப்படி அவஸ்தப்படலாமா, ஒரு காரியமாகனா விரோதிகளையும் கூட்டாளிகளா சேர்த்துக்கணும் இல்லையா, அப்படி சேர்த்துக்கணுமே என்ன. உடனே இவா 33 கோடி, அவ 66 கோடி. எப்பவுமே லோகத்துல நல்லவாளை காட்டிலும் துஷ்டர்கள் பலசாலிகள், 2 மடங்கு பலசாலிகளா இருப்பா. இவா 33 கோடி தேவர்கள் தான், அவ 66 கோடி இருக்கா. எல்லாம் மந்திர பருவத்தை தூக்கி பார்க்கடல்ல போடுறா. அப்படியே தூக்கி போட்டா உள்ளே போய் விடுமோ அப்படின்ற ஒரு எந்த விதமான புத்தியும் இல்லாமல் பார்க்கடல்ல போட்டன. பருவத்தம் பார்க்கடல் உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் ஐஸ்வர்யம் வருது, கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்தாலே ஒன்றும் தெரியாதவன் கூட மகா வியாபகனா எல்லாரும் கொண்டாடும்படி இருப்பானா. ஐஸ்வர்யம் போனா ஒண்ணுமே தெரியாதுன்னுவா. அப்படி ஐஸ்வர்யம் போன உடனே இந்திராதி தேவதைகளுக்கு ஒண்ணுமே தெரியல, புத்தியே இல்லை. க்ஷீரோத மத்திய கூர்ம ரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தனாத்ரே அதிஷ்டானம் பிரமதோபூன் மகாமுனே அப்படின்னு பெருமாளே கூர்மாவதாரம் எடுத்து பருவத்தை தூக்கி நிறுத்தினான். வாசுகிய கயரா போட்டு இழுக்கிறா. சமுத்திரத்துல தெப்போற்சவம் நடக்கிறது, பருவத்தம் அப்படியும் எப்படியும் போறது. கீழே பிடிச்சிருக்கான பரமாத்மா, கீழே பிடிச்சிருக்க பரமாத்மாவே மேலையும் ஒரு கை கொடுத்து தூக்கறானாம். கடையறதுனா வேகமா கடையணும், மெதுவா கடைஞ்சா உள்ள இருக்கிற வஸ்து எப்படி தெரியும். பரமாத்மாவே மலையா இருக்கான், வாசுகியா இருக்கான், மேலையும் கீழையும் தாங்குறான். அசுரர்கள் பக்கமும் தேவர்கள் பக்கமும் 2 கோடி கை கொடுக்கறான். கடையறது யாரு, பகவான். அப்போ எல்லாமே விஷ்ணு இல்லையா, ஜெகதோஸ்த ஜெகஸ்த சஹா அப்படின்னா விஷ்ணு புராணத்துல. அப்படி எல்லாமே விஷ்ணுமயம், எங்க பார்த்தாலும் விஷ்ணு. அதுதான் இங்க நாத்தியார் சொல்றா, வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை அப்படின்றா. பெருமாளே மேலையும் கீழையும் பக்கவாட்டிலையும் இந்த பக்கமும் கை கொடுக்குறான், அந்த பக்கமும் கை கொடுக்குறான். அதனால பரமாத்மாவுக்கு வேர்வை கொட்டுறது. உலகத்துல தன்னுடைய காரியம் ஒன்னு நடக்கலன்னா அதை செய்யறதுக்கு அவ்வளவு தாமதிப்பாள். நமக்கு தேவையான காரியமா இருந்தா நம்ம சீக்கிரமா பண்ணுவோம், நமக்கு தேவையில்லாத காரியமா இருந்தா அவ அவ்வளவு சமாளிப்பாள். அவசரம் இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்வா. தன்னுடைய காரியம்னா இன்னைக்கே பண்ணிடலான்வா. பரமாத்மாவுக்கு அதே நிலைதான். ஏன் அப்படின்னா மகாலட்சுமி அடையறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறான் பெருமாள். அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பிரானே ஆழ்வார் சொல்றார், திருவங்கி ஆழ்வார். அச்சாரம் அசாரம் அல்பசாரம் அமுதத்தை தேவர்கள் இடத்துல கொடுத்துட்டு மகாலட்சுமிய தான் அடைஞ்சான். அதற்காக பரிசிரமப்பட்டான். லக்ஷ்மி அடைய பகவானே சிரமப்படும் பொழுது நாம எவ்வளவு சிரமப்படணும்? வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை லக்ஷ்மியோட சேர்ந்தவனை அர்த்தம். கேசவனை சர்வ தேவதைகளுக்கும் அதிநாயகமா இருக்கக்கூடியவனை அர்த்தம். திங்கள் திருமுகத்து சேழியரார் சென்றிரஞ்சி, சந்திரமுகம் படைத்த உயர்ந்த ஆபரணங்கள் அணிந்த கோபஸ்திரீகள் அவெல்லாம் போய் பிரார்த்திக்கிறார். அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோரி சொன்ன அங்கு அப்படின்னா அவன் இருக்கும் இடத்திற்கு சென்றுன்னு அர்த்தம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்துனா இல்லையா போன பாசுரத்துல, அதை இங்க சொல்ற. அங்க போய் அப்பறை கைங்கரியமாகற பரமபுருஷார்த்தம், பரமபுருஷார்த்தத்தை பெற்றவர் யாரு அப்படின்னா சாட்சாத் பட்டர் பிரான். பக்டர் பிரான் கோரை சொன்ன அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறான். எப்படி பாருங்க, ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டே இங்க பேசுற. தன் ஆச்சாரியரையும் அப்பாவுமான ஆச்சாரியரும் அப்பாவுமான பிரியாழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவள் அவள் அப்படின்றது இங்க தெரியுது. கொல்லை அரக்கியையும் ஊக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னு நாச்சியார்த்தன் மொழியில் சாதிக்கிறார் நாச்சியாரே. பிரியாழ்வாருடைய திருமகள் அப்படின்னுன்றத ஆங்காங்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் நாச்சியார். ஆச்சாரிய சம்பந்தத்தை இட்டே திருப்பாவையும் முடிக்கிறாள். ஆச்சாரிய சம்பந்தத்தோட திருப்பாவையை ஆரம்பித்தாள். சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, முப்பதும் தப்பாமேனா முப்பதும் தப்பு இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். முப்பதும் தப்பாமல் முப்பது நாளும் விடாமல் சொல்லணும்னு அர்த்தம். இந்த வசந்த திருப்பாவையை சொல்றவாளுக்கு என்ன ஏற்படும்னு சொல்றா. இங்கி பரிசுரை பார் இதே ரெண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். அப்ப வசந்த சத்ருபுகன் புஜங்களோட கா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சொன்னா போல அந்த கிருஷ்ணனே சாட்சா சத்ருபுஜனோட ஸ்ரீமன் நாராயணனாக காட்சி தரான். அந்த காட்சியை நாம் எல்லாம் சேவிக்கணும்ன்றா. லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று, திங்கள் மும்மாரி பெய்துன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்ந்து தேகாவசான காலத்துல திரும்பி வராதபடி இல்லையா, நச்சபுனராவர்த்தத்தே நச்சபுனராவர்த்தத்தேன்னு சொன்னா போல திரும்பி வராதபடி ஒரு மோட்சமாகிற ஐஸ்வர்யத்தை பெறணும் அப்படின்னு இன்புருவர்னு சொல்ற. உத்தமமான அந்த வானில வரசில் உயர்ந்த ஒரு யுவராஜ்ய பட்டாபிஷேகமானது பண்ணிட்டு இன்புற்று விளங்குவார்கள் அப்படின்னு இன்புருவர் என்பாவாயின் இந்த பாத்திரத்தில் சொல்றார். ஆண்டால் அனுஷ்டிச்ச இந்த திருப்பாவைய விரதத்தை நாமளும் அனுஷ்டிக்கணும். திருப்பாவை பாட்ட உரைத்தாலே போதும் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்ன, பெரியவார் சொன்ன இந்த இடத்துல வியாக்கியானத்தில். அங்கும் இங்கும் எங்கும் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். கன்றிருந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே அப்படின்னு இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் அப்படின்னு பராசர பட்டர். பசு கண்ணுக்குட்டியை ஈன்றெடுக்கிறது, கண்ணுக்குட்டி துள்ளி ஓடி பசுவின் இடத்துல பால் பருகிறது. ஒருவேளை கண்ணுக்குட்டி இல்லைன்னா கண்ணுக்குட்டியோட தோலை வைத்து தைத்து உள்ள வைக்கோல் வச்சு அடைப்பா. பசுவுக்கு எதிர கண்ணுக்குட்டியை நிக்க வச்சு பால் கறப்பா. அப்போ வசந்த நாற்கன்று யார் அப்படின்னா ஆண்டாள். அவ அனுஷ்டிச்சா இந்த விரதத்தை. நாமெல்லாம் தோற்கன்று, பகவானுடைய தோற்கன்றுக்கு இறங்குவது போல இந்த பாசுரங்கள் சொல்றதுக்கு பகவான் இறங்குவான், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆகையினால திருப்பாவை ஏற்பட்டது பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை காட்டுறதுக்காக. பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதி பாதார விந்தார்ச்சனம், பகவதி ஆத்ம சமர்ப்பணம், இந்த விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் திருப்பாவை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் தன்யவாதங்களை சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.